சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனமாக மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி பற்றி ஒரு புதிய ஸ்லோகம். சமுத்திர துல்லியம் ஹரி மத்ய வக்ஷதி சமுத்திரமேஷம் மயி வீரராகவ சமுத்யதானுக்ரஹ வீக்ஷயாதியாம் சமுத்திர ரூபோ வஸ்து சிஞ்சதாத்தயாம். இன்று அடியேன் பகவான் ஹரியை சமுத்திரத்துக்கு நிகராக வர்ணிக்கப் போகிறேன். இதனாலே என் மீது மகிழ்ச்சியோடு மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி அனுக்கிரகம் ததும்புகிற கட்டாட்சத்தாலே அவது காப்பாற்றட்டும், அவரே ஒரு சமுத்திரம் தியாம் சமுத்திர ரூபக அறிவினுடைய சமுத்திரமான அவர் தயையை தெளித்து என்னை நினைக்கட்டும். இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பாதமும் சமுத் என்று ஆரம்பிப்பதாலே சொல்லணி பாத ஆதி அனுப்ராசம். பெருமாள் சமுத்திரம் போல இந்த ஆச்சாரியரும் அறிவினுடைய சமுத்திரம். அடியேனும் சமுத் ஆக வர்ணிக்கிறேன். அவருடைய அனுகிரகமும் சமுத்யதம் என்று நாளையும் சமுத் என்று சொல்வதால் அவர் திருவுள்ள முகப்பார். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸா மம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். காதுகளிலே அமுது பொழி காவியத்து பேச்சுதனை காமம் எனும் தேனுவென காட்டட்டும் ஹயக்ரீவர். அமுத ஆழியாய் நிற்றி என்று இதற்கு முன் வரியில் முடிந்தது. இப்பொழுது பார்க்கடல் தன்னில் பன்மணி அன்ன என்கிற வரி, அது இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு. அமிர்த சமுத்திரம் என்றும் க்ஷீர சமுத்திரம் என்றும் இரண்டு பதங்களாலே பகவானை கூறுகிறார். இரண்டும் ஒரே சமுத்திரமா வெவ்வேறா என்று கேட்டால் இரண்டு வித கருத்துகளும் உண்டு. அமிர்த சமுத்திரம் என்று சொல்லும் பொழுது அமிர்தத்துக்கான சமுத்திரம் என்றும், பால் சமுத்திரம் என்று சொல்லும் பொழுது பால் மயமான சமுத்திரம் என்றும் வெவ்வேறு விதமாக விக்கிரக வாக்கியங்கள் சொல்லி இரண்டு சமுத்திரங்களும் ஒன்றே என்று சில வியாக்கியானங்களில் காண்கிறோம். பார்க்கடலிலேதான் அமுதம் தோன்றியது, ஆகையால் அதுவே அமிர்தத்துக்கான சமுத்திரம். இது சிலர் கருத்து. வேறு சிலர் அமிர்த மயமான சமுத்திரம் தான் அமிர்த சமுத்திரம், அது பால் சமுத்திரம் அன்று, ஹயக்ரீவ சுதா சிந்து என்றும் ஸ்வதீக்ஷண சுதா சிந்து என்றும் பல இடங்களிலே பேசப்படுகிற அமுத கடல் என்பது வேறு என்கிறார்கள். ஏழு சமுத்திரங்களை கணக்கிடும் போது விஷ்ணு புராணத்திலே இக்ஷு சமுத்திரம், சர்பிஸ் சமுத்திரம் என்ற வரிசையிலே க்ஷீர சமுத்திரம் இருக்கிறதே தவிர அமிர்த சமுத்திரம் என்று ஒன்று தனியாக கிடையாதே என்று கேட்டால், அமிர்தமயமான சமுத்திரத்தை கற்பனை பண்ணிக்கொண்டு அதுபோல பகவான் என்று இது அபூதோபமை என்கிறார்கள். தமிழிலே இல் பொருள் உவமை அணி என்பது வழக்கம். அதிருக்கட்டும். பெருமாளை அமிர்த சமுத்திரமாகவோ பால் சமுத்திரமாகவோ எத்தனையோ கவிகள் வர்ணிக்கிறார்களே, அவர்களுக்கு எந்தெந்த ஒப்புமைகளிலே நோக்கு? பார்க்கடலுக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற எந்தெந்த சாமியங்களை மனசிலே கொண்டு அமுத வாழியாய் நெற்றி என்றும் பார்க்கடல் தன்னில் என்றும் தேசிகன் அருளியிருப்பார். இது பற்றி மும்மணிக்கோவை வியாக்கியானங்களிலே அலசியிருக்கிறார்கள். அவர்கள் விளக்கியிருக்கிற சாதிருஷ்யங்களிலே சாமியங்களிலே 9 சாமியங்களை ஒப்புமைகளை இன்றைக்கு புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது, கடல் பெரியது, விபுலமானது, அளவிறந்தது, அபாரமானது, வேண் பெரிய விரிதிரை நீர் எண்ணப்படுவது. அதுபோல பகவானும் அளவில் அடங்காதவர், அனந்தர், அவருக்கு பரிச்சேதமே கிடையாது. அவரை கடல் போல என்று ஒப்பிட்டால் கூட அது ஹீனோபமை ஆகும். ஆனால் சரியான உவமை சொல்ல முடியாத இடத்திலே ஹீனோபமையாவது சொன்னால்தானே பாமரர்களுக்கு புரியும். அதனால் பார்க்கடல் போன்றவர் அவர் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இவ்வாறு அளவில் பெரிதானமை என்பது முதல் ஒப்புமை கடலுக்கும் பகவானுக்கும். இரண்டாவது, பார்க்கடல் இனிய சுவை கொண்டது. பால் என்பதே ஒரு இனிப்பு பொருள். இக்ஷுக்ஷீரகுடாதீனாம் மாதுர்யஸ்யாந்தரம் மகதி என்றார் ஆச்சாரிய தண்டி காவ்யாதர்ஷத்திலே. இந்த ஸ்லோகத்திலே பால் என்பதை கரும்புக்கும் வெள்ளத்துக்கும் நடுவில் கூறியிருக்கிறார். மதுர பொருள்களை பட்டியலிடும் போது இதே போல பால் போல பகவானும் போக்யன், சுவையன் திருவின் மணாளன் என்கிறது தமிழ் வேதம். ரசோ வைசஹ என்கிறது வடமொழி வேதம். இப்படி மதுரமானவன், பயில இனிய பார்க்கடல் சேர்ந்த பரமன் என்ற திருவாய்மொழி வரியிலே இனிய என்பதை பார்க்கடலிலும் அன்வயிக்கலாம், பரமனிலும் அன்வயிக்கலாம். இனிய பார்க்கடலில் சேர்ந்தவன் இனிய பரமன், அவனுக்கு எல்லாமே மதுரம். அதரம் மதுரம், வதனம் மதுரம் என்று மதுராஷ்டகத்திலே சொன்னபடி இவ்வாறாக இனிமை என்பதும் பார்க்கடலுக்கும் பகவானுக்கும் ஆன ஒப்புமை. இது நமது பட்டியலிலே இரண்டாவது ஒப்புமை. மூன்றாவது, பால் என்பது புஷ்டிகரம், நமக்கு மிகவும் உபகாரியான உணவு பொருள். ஆரோக்கியம் ஏற்படுகிறது பாலினாலே. அதுபோலே பகவானும் நமக்கு நிறைய உதவிகள் பண்ணுபவர். அந்தமிலா உதவிகளை அளப்பார் ஆரே என்கிறார் சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகம் என்னும் இரகசிய கிரந்தத்திலே. இதனாலே உதவுதல் என்பது பார்க்கடலுக்கும் பகவானுக்கும் உள்ள மூன்றாவது முக்கிய ஒப்புமை. நாலாவது, கடல் ஆழமானது, உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குமோ என்பது தெரியாததாலே எவராலும் முழுமையாக அறிய முடியாதது. பகவானும் அப்படியே, அவனை முழுதும் உணர்ந்தவர்கள் எவரும் கிடையாது. அவிஜ்ஞாதம் விஜானதாம். இவ்வாறாக ஆழம் அறியலாகாமை என்பது நாலாவது ஒப்புமை. ஐந்தாவது, கடலிலே குளிப்பது நல்லது, பாபமும் தீரும். எத்தனையோ பாவங்களுக்கு பிராயஷ்சித்தமாக கழுவாயாக சமுத்திர ஸ்நானம் விதிக்கப்பட்டிருக்கிறது. பகவானும் அமிழ்ந்து குளிக்கத்தக்கவன். அவனை தியானம் பண்ணுவதுதான் அவனில் குளிப்பது என்பது. அப்படி பகவானை தியானித்தால் பாபங்களெல்லாம் சாந்தமாகும். ஆகையாலே பரம்பொருளிலே குளிப்பதை பற்றி கவிகள் அடிக்கடி பேசியதுண்டு. சுவாமி தேசிகனே கூட சங்கல்ப சூரியோதயத்திலே, தயா சதகத்திலே, சரணாகதி தீபிகையிலே என்று பல இடங்களிலே பெருமாளை சமுத்திரமாக, தடாகமாக, நதியாக வர்ணித்து அதிலே நாம் எல்லாம் குளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இவ்வாறு அமிழத்தக்கமை, அவகாகிக்க தகுந்தமை என்பது ஐந்தாவது ஒப்புமை. ஆறாவதாக, கடல் குளிர்ந்தது. கோடை வெயிலிலும் கூட சமுத்திர ஜலம் குளிர்ந்தே இருக்கும். பகவானும் கருணையாலே குளிர்ந்தவன். அவனுடைய கடாட்சம் அபாங்கம் குளிர்ந்தது. இவ்வாறு தன்மை என்பது ஆறாவது ஒப்புமை. ஏழாவதாக, பார்க்கடல் வள்ளலானது, மகோதாரம், சர்வார்த்ததம் என்பார் நாகமுனி. அதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் வெவ்வேறு புது வஸ்துகளை தானம் பண்ணியது தன்னை தேவாசுரர்கள் கடந்த போது, மதனம் பண்ணிய பொழுது. பெருமாளும் பால் சமுத்திரம் போலே வதான்யர், மகா உதாரர். இவ்வாறு வன்மை என்பது ஏழாவது ஒப்புமையாகிறது. அடுத்ததாக, கடலிலே முத்து, பவழம் முதலிய ஏராளமான ரத்தனங்கள் உற்பத்தியாகும். கடலுக்கு ரத்னாகரம் என்று பெயரே ஏற்பட்டுவிட்டது. பகவானிடம் கூட நிறைய ரத்னங்கள் அணிகலனாக இருப்பது மட்டுமின்றி அவருடைய நற்பண்புகள் ரத்னங்கள் போல இருப்பதாக இந்த வரியிலேயே பேசுகிறார். பன்மணியன்ன சீர்கணம் என்று. இது எட்டாவது ஒப்புமை. கடைசியாக ஒன்பதாவது, கடல் அழகானது, பார்க்க பார்க்க திகட்டாதது, இயற்கை வனப்புகளிலே ஒன்றானது. அதுபோல பகவானும் அதி சுந்தரன், ரமணீயன். இது ஒன்பதாவது ஒப்புமை. இந்த ஒன்பது ஒப்புமைகளையும் இவ்வாறு சுருக்கி நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். அளவில் பெருமை, இனிமை, உபகாரசீலத்துவம், ஆழம், அமிழ்ந்து திளைக்கத்தக்கமை, தன்மை என்கிற குளிர்ச்சி, வன்மை என்கிற ஔதாரியம், தரளம் முதலிய ரத்னங்களுக்கு ஆகரமானமை, அழகு என்று ஒன்பது ஒப்புமைகள். இன்னும் கூட இருக்கக்கூடும். இப்போது நம்முடைய அலசல் தொடர்கிறது. இந்த ஒன்பதிலும் இது போல விசார குசலர்கள் சொல்லக்கூடிய இன்னும் சில ஒப்புமைகளிலும் எவ்வவற்றை இந்த மும்மணிக்கோவை வரியிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேள்வி. எவ்வவற்றை ஆழ்வாராச்சாரியர்கள் அடிக்கடி ஆதரித்து காட்டியிருக்கிறார்களோ அந்த ஒப்புமைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதும் என்கிற எண்ணத்துடனே நாம் ஆராய ஆரம்பிக்கிறோம். முதலாவது அளவில் பெரிதானமை. இதே மும்மணி கோவையிலே அடுத்த வரியிலே சீர்கணம் பற்றி பேசியிருக்கிறது. சீர் என்றால் குணம், சீர்கணம் என்றால் குணகணம், குணங்களின் கூட்டம். அதற்கு இருப்பிடமானவன் பகவான் என்று சொல்லும் இடத்திலே அளவில் பெரியவன் என்பதை இங்கே சொல்ல வேண்டுமா என்று வினா. குணநாமகரோ மகான் என்ற வசனத்தை எடுத்து காட்டுகிறார் வியாக்கியாதா. பெரிய உறைவிடம் நல்ல பண்புகளுக்கு மகான் என்று பதம். ஆகையாலே சமுத்திரத்துக்கும் பகவானுக்கும் சாமியத்திலே மகத்துவம் என்பதை முதலாவதாக கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று, பெரிய திருமொழி திருமங்கை மன்னனுடைய திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பதிகம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது. பெரும் புறக்கடலை அடலேற்றினை பெண்ணை ஆணை. பெரும் புறக்கடலை எண்ணில் முனிவர்கருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை என்று முதல் இரண்டு வரிகள். இதிலே நாம் நாலு கருத்துகள் இந்த இடத்துக்கு பொருந்துவதை கவனிக்கிறோம். ஒன்று, பகவானை கடல் என்கிறார். பெரும் புறக்கடலை, அந்த கடல் பெரிதாக பரந்து இருப்பதை சாமியத்துக்கு ஹேதுவாக சொல்லுகிறார். ஏன் பகவானை நாம் கடல் என்கிறோம் என்றால் அது பெரும்புறமாக இருக்கிறது, அதனாலே பகவானுக்கு சமமாக வருகிறது. பிறகு முத்தின் திரள் கோவையை என்கிறார். கடலிலே திரளாக முத்துகள் இருப்பதை பேசி பகவானிடமும் முத்து முத்துகளாக இருக்கின்றன என்கிறார். மும்மணி கோவையிலே பன்மணியன்ன சீர்கணம் என்பதை இங்கேயும் ஒட்ட வைத்துக் கொள்ளலாம். அவருடைய கல்யாண குணங்கள் முத்துகளின் திரள் போல இருக்கின்றன என்று. நாலாவதாக இந்த பெரிய திருமொழி பாசுரத்திலே எண்ணில் என்று பதமிடுகிறார் திருமங்கை ஆழ்வார். இதற்கு ரெண்டு அர்த்தங்கள். எண்ணில் என்பதை வரில் செல்லில் என்பது போல எண்ணும் போது எண்ணுகையில் எண்ணினார் என்ற அர்த்தம் சொன்னால் ஞானம் பண்ணினால் என்று அர்த்தம். எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும், தியானித்தார் ரிஷிகளுக்கு கிருபை பண்ணும். இதே எண்ணில் என்கிற பதத்துக்கு எண் இல் எண்ணிக்கையில் அடங்காத எண்ணிறந்த அசங்கேயமான சங்கியாதீதமான என்ற அர்த்தம் கூட உண்டு. எண்ணில் முனிவர்க்கு என்றும் எண்ணில் முத்தின் என்றும் இரண்டிலும் அன்வயிக்கலாம். இரண்டாவது அன்வயத்திலே கடல் தன்னில் பன்மணி என்று மும்மணி கோவையிலே பல் பகுவான என்று அருளிய கருத்துக்கு இது மூலமாகிறது. இவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்தால் அளவில் பெரிதானமை என்கிற ஒப்புமை ஆழ்வாராச்சாரியர்களுக்கு அபிமதமானதாக தெரிகிறது. இதை வைத்துக் கொள்வோம். இரண்டாவது இனிமை என்பது அமுதிலும் மாற்றையினியன் நிமிர்த்திரை நீழ்கடலானே என்று திருவாய்மொழி. அதிலே நிமிர்திரை நீழ்கடல் என்பதாலே ஏற்கனவே முதலில் சொன்ன சாதிருஷ்யம், நீண்டது பெரிதானது அதிக அளவு கொண்டது என்பது. அதற்கு முன்வரியிலே அமுதிலும் ஆற்ற இனியன் என்று சொன்னதனாலே நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கும் இனிமை என்கிற ஒப்புமை, அமுதுக்கு இனிமை அதிகம் என்பது சர்வசம்மதம். அந்த அமுது போல இனிமையானவன் என்றோ, அமுதை காட்டிலும் இனிமையானவன் என்றோ பகவானை சொல்லும் பொழுது அவனை பார்க்கடல் அமுதக்கடல் என்று சொன்னதற்கான சாதிருஷ்யம் புரிகிறது. அமுதக்கடலாக பெருமாளை வர்ணிக்கும் போது இனிமை என்பதை முக்கிய ஒப்புமையாக கொள்ள வேண்டும் என்று இந்த திருவாய்மொழி வரி காட்டுகிறது. இன்னும் ஒரு பாசுரம் அதே திருவாய்மொழியிலே, கரந்த பால் நெய்யே நெய்யினின் சுவையே கடலினுள் அமுதமே அமுதில் பிறந்தவின் சுவையே சுவையது பஜனே பின்னை தோல் மணர்ந்த பேராயா என்பது. இதிலே முதலிலே பாலை சொல்லுகிறார், பாலுக்கு ஒரு அடைமொழி இடுகிறார் கரந்த பால் என்று. புதிதாக கரந்த பாலுக்கு இனிமை அதிகம். அந்த பாலாக பகவானை வர்ணிக்கிறார், அந்த பாலில் இருக்கும் சாரமான நெய்யாக வர்ணிக்கிறார், அந்த நெய்யிலே இருக்கிற இன்சுவை மாதுரியமாக வர்ணிக்கிறார், கடலுக்குள்ளே இருக்கிற அமிர்தமாக வர்ணிக்கிறார், அந்த அமிர்தத்திலே பிறந்த மாதுரியமாக வர்ணிக்கிறார், அந்த மாதுரியத்தின் பலனாக வர்ணிக்கிறார் பகவானை. கரந்த பால் நெய்யே நெய்யினின் சுவையே கடலினுள் அமுதமே அமுதில் பிறந்தவின் சுவையே சுவையது பஜனே பின்னை தோல் மணர்ந்த பேராயா என்று. மும்மணி கோவையிலே அமுத வாழியாய் நிற்றி பார்க்கடல் தன்னில் என்று அமுதம் பால் இரண்டையும் உவமையாக கூறியது போலே திருவாய்மொழி பால் நெய் அமுது என்று மூன்று விதமாக பகவானை ரூபணம் பண்ணி, சுவை என்ற பதத்தை மூன்று தடவை கையாண்டு, மூன்று தடவை எங்கே நெய்யினின் சுவையே என்றும் அமுதில் பிறந்த இன் சுவையே என்றும் சுவையது பயனே என்றும் மூன்று தடவை சொல்லி இனிமை என்கிற ஒப்புமையை வலியுறுத்தியிருக்கிறார் நம்மாழ்வார். நெய்யினின் சுவை என்ற இடத்திலே இன் இன் என்று பக்கத்திலே பக்கத்திலே ஒரே பதம் இரண்டு தடவை வெவ்வேறு அர்த்தத்திலே வந்த வேடிக்கையும் இருக்கிறது இதிலே. நெய்யுடைய இனிமையான சுவை முதல் இன் ஆறாம் வேற்றுமை உருபு, இரண்டாவது இன் மாதுரியத்தை கூறுகிற பதம். நெய்யின் இன் சுவை நெய்யுடைய மதுரமான ரசம் என்று அர்த்தம். இந்த இன் சுவையை மனசில் கொண்டுதான் நலங்கடல் அமுதமென்கோ என்று வேறொரு இடத்திலும் ஆழ்வார் அருளுகிறார். பெருமாளுக்கு அமிர்தம் என்ற பெயர் வேத பிரசித்தமான பெயர். ஆகையாலே இனிமை என்ற ஒப்புமை பார்க்கடலுக்கும் பகவானுக்கும் இருப்பதை இந்த இடத்திலே ஏற்றுக்கொண்டாக வேண்டும். மூன்றாவதாக உபகாரித்வம் உதவுவது என்கிற ஒப்புமை, உதவுகிறதே இயல்பு. இதை மும்மணிக்கோவை வியாக்கியாதா ஒருவர் இந்த இடத்திலே முக்கியமான சாதிருஷ்யமாக கருதுகிறார். அவர் எழுதுகிற பங்கியை வாசித்து கேட்போம். ஆரோக்கியார்த்தம் க்ஷீர சேவை பண்ண பித்தம் தன்னடைவே கழிஜுமா போலே போக புத்தியா பிரவர்த்தி தரும் மோக்ஷ பரியந்தமாய் தலை கட்டித்தர கடவதும் ஆயிற்றோர் அலையற்ற ஆரமுத கடல் அயத்தனமாக சர்வாவகாஹ்யமாகும்படி ஓஷதாத்ரி சமீபத்தில் பிரகாசிக்கிறபடி பாரீர் என்று அர்த்தம் எழுதுகிறார். பார்க்கடல் தன்னில் என்பதற்கு இவர் சொல்லுகிற வாக்கியத்தினுடைய அர்த்தம், பாலை பருகுபவன் புஷ்டி முதலிய காரணாந்தரத்துக்காக பருகினாலும் கூட பித்தசாந்தி என்கிற கருதாத பயனையும் அவன் வேண்டாத பலத்தையும் அந்த பால் கொடுக்கும். எந்த பலத்தை உத்தேசித்து குடித்தோமோ அந்த பலன் மட்டும்தான் கிடைக்கும் என்கிற நிர்பந்தம் இல்லை. அதே போலத்தான் பகவானும், நாம் அவனை இம்மைப்பஜனுக்காக ஆசிரயித்தாலும் நாம் மோட்சத்தை கேட்காவிட்டாலும் நாளடைவிலே நமக்கும் மோட்ச அபிலாஷையை உண்டாக்கி பலனையும் தரக்கூடியவர். இதேபோல நாம் மோட்சத்தை மட்டும் கேட்டாலும் இம்மை பயன்களை அவனிடம் பிரார்த்திக்காவிட்டாலும் சரீர ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் முதலிய ஆனுஷங்கிக பலன்களை கேட்காமலே கொடுக்கக்கூடியவர். பாலுக்கும் பகவானுக்கும் இது ஒப்புமை. கேட்ட பலனை மட்டுமின்றி கேட்காத பலன்களையும் தரும் என்பது. இந்த பங்கிலே இன்னும் ஒரு விஷயம் சொல்லுகிறார். பகவானை அமுத கடல் என்று உருவகப்படுத்தும் போது ஒரு வேறுபாட்டையும் கவனிக்க வேண்டும் என்கிறார். கடலிலே அலைகள் உபதிரவப்படுத்தும். அலைக்கடலாக இருந்தால் அதனால் தொல்லை. பகவானை அந்த அம்சத்திலே கடலோடு சாதிருஷ்யம் சொல்லக்கூடாது. அலையற்ற ஆரமுத கடல் என்கிறார். அலை இல்லாததாக ஒரு கடலை கற்பனை பண்ணிக்கொண்டு அந்த கடல்தான் பகவான் என்று சொல்ல வேண்டுமா? பார்க்கடலே கூட கடலோரப் பகுதிகளிலேதான் அலைகள் நிறைய கொண்டிருக்கும். கடல் நடுவிலே போனால் அலைகள் இருக்காது. ஆகையாலே பார்க்கடல் போன்ற பெருமாள் என்று சொன்னதில் அலை இல்லாதது என்பதாலே பெரிய வேறுபாடு கிடையாது. உபமானம் பொருந்துகிறது. அவன் பகவான் நம்முடைய பெருமுயற்சி இல்லாமலே, பிரயத்தனம் எதுவும் நாம் பண்ணாமலே கூட எல்லோரும் அமிழ்ந்து அனுபவிக்கலாம்படி சேவார்த்திகள் அத்தனை பேரும் சேவித்து தியானிக்கலாம்படி அவனாகவே நம் சமீபத்திலே ஔஷதகிரிக்கு கிட்டத்திலே அயிந்தை நகரிலே திருவேந்திபுரத்திலே விளங்குகிறான் பாருங்கள் என்று இந்த வியாக்கியான வரிகளுடைய அர்த்தம். இதிலே பாலுக்கும் பகவானுக்கும் கேட்காத உதவிகளையும் பண்ணும் பண்பு என்கிற சாதிருஷ்யமானது விளக்கப்பட்டிருக்கிறது. இது இவ்விடத்திய மும்மணி கோவை வியாக்கியானத்திலேயே இருப்பதாலே இதை உபேட்சிப்பதற்கில்லை. இதுவரை மூன்று ஒப்புமைகளை பார்த்தோம். அடுத்ததாக நாலாவது ஆழம் என்பது. சம்ஸ்கிருதத்திலே காம்பீர்யம் என்ற பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள். ஆழம் என்பது ஒன்று, மிடுக்கு என்பது இன்னொன்று. உள்கருத்து அறியலாகாமை, இது இரண்டுக்கும் பொது. ஆழமான சமுத்திரத்திலேயும் உள்ளே இருக்கிற வஸ்துக்கள் நமக்கு எளிதிலே புரியாமல் இருக்கும். மிடுக்குனாலே மிளிர்கிற பகவானுக்கும் அவனை நாம் பூர்ணமாக புரிந்து கொள்வது என்பது சாத்தியமில்லை. சமுத்ர இவ காம்பீர்யே தைர்யேன ஹிமவானிவ என்று சங்கேப ராமாயணத்து வரி. ராமன் சமுத்திரம் போலே காம்பீர்யம் கொண்டவன் என்பது. பகவானுடைய கல்யாண குணங்களை அடுக்கும் பொழுது எம்பெருமானார் காம்பீர்யத்தையும் பரிகணனம் பண்ணியிருக்கிறார் கத்யத்ரயத்திலே. இதுவரை நாலு ஒப்புமைகளை ஆழ்வாராச்சாரியர்கள் சொல்லியிருப்பதை பார்த்தோம். ஐந்தாவது அமிழத்தக்கமை, மூழ்கத்தக்கமை, இழைக்கத்தகுந்தமை என்பது. சமுத்திரத்துக்கும் பகவானுக்கும் இதையே முக்கிய ஒப்புமையாக சில சந்தர்ப்பங்களிலே கூறுவது உண்டு. உதாரணமாக சரணாகதி தீபிகா என்கிற ஸ்தோத்திரத்திலே சுவாமி தேசிகன் மானாதி லங்கி சுகபோத மகாம்புராசௌ மக்னாஸ்திரிசீமரஹிதே பவதஸ்வரூபே தாபத்ரயேண விஹதிம் நபஜந்தி சந்தஹ சம்சார கர்ம ஜனிதேன சமாதிமந்தஹ என்கிற ஸ்லோகத்திலே பெருமாளை சமுத்திரமாகத்தான் வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகம் இங்கே மும்மணி கோவையுடன் அதிகமாக பொருத்தம் கொண்டிருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே மான அதிலங்கி மகா என்கிறார். மும்மணி கோவையிலே அந்தம் இல் என்கிறார். இங்கே மகாம்புராசி, அங்கே அன்னமில் அமுதக்கட. இதிலே சுகாம்புராசௌ என்கிறார். மும்மணி கோவிலே அமுத வாழியாய் என்கிறார். இந்த சரணாகதி தீபிகை ஸ்லோகத்திலே போத என்கிறார். மும்மணி கோவிலே விளக்கி என்கிறார். இங்கே சரணாகதி தீபிகையிலே த்ரிசீமரஹிதே என்கிறார். மும்மணி கோவிலே எல்லை இலை என்கிறார். வரஹ ஏராளமான கருத்துகள் இதற்கும் அதற்கும் பொருத்தமாக இருக்கிறது. முக்கிய கருத்து பகவான் சமுத்திரமானவர் என்பது. இந்த சரணாகதி தீபிகை ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அளவு கடந்த இன்ப கடலும் அறிவு கடலும் மூணு விதமான பரிச்சேதம் இல்லாததுமான உம்முடைய ஸ்வரூபத்திலே மூழ்கிய யோகிகள் சம்சாரம் என்னும் கோடையாலே, கர்மத்தாலே, கிரீஷ்மத்தாலே உண்டான மூவகை தாபங்களாலே அடிபடுவதில்லை. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்திலே மக்னாக என்ற பதம் இருக்கிறது. சமுதிரத்துக்குள்ளே மஜ்ஜனம் பண்ணலாம், மூழ்கி நீராடலாம். இந்த ஸ்லோகத்திலே தாபத்ரய விஹதிம் ந பஜந்தி என்று சொன்னதாலே தாபசாந்தி ஏற்படுகிறது சமுத்திர ஸ்நானத்தாலே என்று. இந்த இரண்டும் அவகாஹிப்பது என்பதும் தாபம் தீர்வது என்பதும் சமுத்திரத்துக்கும் பகவானுக்கும் முக்கியமான ஒப்புமைகள். திருவாய்மொழியிலே சுக வெள்ளம் விஷும்பிந்து அறிவை மூழ்க சூழ்ந்து என்ற வரியிலே சுக வெள்ளம் என்றதாலே அமுத கடலை கூறி, மூழ்க என்றதாலே அமிழ்வதை கூறினார். இதே அமுத வாழியும் அதில் அமிழ்வதுமே ஸ்பஷ்டமாக கத்யத்ரயத்திலே மூன்றாவதான ஸ்ரீ வைகுண்ட கத்யத்திலே இருக்கிறது. அங்கே கடைசி வாக்கியம் அமிர்தசாகராந்தர்நிமக்ன சர்வாவயவ சுகமாசீத் என்பது. தியாத்வா நிமக்னஹா என்றார் பகவானிலே மூழ்குவது என்பது, அவனை தியானித்துக் கொண்டே ஆழ்ந்து விடுவது. ஆழ்ந்து விடுபவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்ந்து விடுவது என்பது தியானத்திலே மூழ்கி விடுவது. இந்த ஸ்ரீவைகுண்ட கத்ய வாக்கியத்திலே அமிர்தசாகரம் என்ற பதம் இருக்கிறது. மும்மணி கோவையிலே இதற்கு பரியாயமாக அமுத கடல் என்ற பதம் இருக்கிறது. இரண்டும் பகவானைத்தான் கூறுகின்றன. எல்லா உறுப்புகளையும் இந்த அமுத கடலுள் அமிழ்த்தி ஆனந்தம் பெறலாகும் என்கிறது இந்த கடைசி வாக்கியம் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலே. தயாசதகத்திலேயும் சீதாஹ நித்யம் பிரசதனவதி ஷத்ததானாவகாஹ்யா என்ற வரி, அதற்கு எப்போதும் குளிர்ந்ததாய் தெளிந்ததாய் நம்பிக்கை கொண்டவர்களாலே அமிழத்தக்கதாயிருக்கிறது என்று அர்த்தம். இவற்றையெல்லாம் கூட்டி பார்த்தால் அவகாஹ்யத்வம் அமிழ்ந்து நீராடத்தக்க நிலை என்பது சமுத்திரத்துக்கும் பகவானுக்கும் முக்கியமான ஒப்புமையாக தெரிகிறது. இதுவரை ஐந்து ஒப்புமைகளை ஆழ்வாராச்சாரிய சூக்திகள் மூலம் பார்த்தோம். ஆறாவது தன்மை, குளிர்ச்சி, தாபம் தீர்த்தல் என்பது. இது சமுத்திரத்தினுடைய இயல்புகளிலே முக்கியமானது. ஜலதேரி வசீததாதயேத்வம் வ்ருஷசைலாதிபதே ஸ்வபாவபூதா என்று தயாசதகத்திலே ஒரு ஸ்லோகார்த்தம். அதே தயாசதகத்திலே வேறொரு இடத்திலே இன்னொரு ஸ்லோகார்த்தம் ஜஹ்யாத் வ்ருஷசலபதி பிரதிகேபினத்வஹாம் கர்மோபதப்த இவ சீதலதாமுதன்வான் என்று இவ்விரண்டுக்கும் அர்த்தம் சமுத்திரத்துக்கு குளிர்ச்சி என்பது எப்படி இயல்பானதோ சுவாவமானதோ அதுபோல திருவேங்கடமுடையானுக்கு தயை என்கிற குணம் சகஜ குணம் ஸ்வபாவபூதம். அடுத்த ஸ்லோகார்த்தத்தினுடைய அர்த்தம் கோடை வெயில் கொளுத்திய போதிலும் கூட சமுத்திரம் எப்படி சீதளத்தன்மையை விடுவதில்லையோ கர்ம உபதப்த உதன்வான் சீதலதாம் ந ஜஹ்யாதி. அதுபோல விருஷாச்சலபதி பிரதிகேபி துவாம் ந ஜஹ்யாதி என்கிறார் தயாதேவியிடம். கோபத்திலும் கூட விருஷகிரிபதியானவர் கருணையை விடுவதில்லை, அவர் கோபிப்பதே கூட கருணையின் பரிவாகம்தான். இதுவரை ஆறு ஒப்புமைகளை பார்த்தோம். ஜலதி என்கிற சமுத்திரத்துக்கும் விருஷகிரிபதி என்கிற பகவானுக்கும். ஏழாவது வண்மை என்பது கொடை குணம் வள்ளல் தன்மை ஔதாரியம். இந்த ஒப்புமையை புரிந்து கொள்ள பெரிய திருமொழியிலே ஒரு பாசுரம் சமுத்திரத்துக்கும் பகவானுக்கும் ஔதாரியம் என்கிறது முக்கியமான சாதிருஷ்யம் என்று கூறுகிறது இந்த பாசுரம். கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானுமற்றி நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலை கடல் ஒன்றிவர் ஆர்கொல் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே. இதிலே ஒரே பாசுரத்திலே பார்க்கடலுக்கும் பகவானுக்கும் ஐந்து ஒப்புமைகள் தரப்பட்டிருக்கின்றன. ஒன்று, நிறைய வஸ்துக்களை அள்ளி அள்ளி வானவர்க்கும் பிறர்க்கும் தருவது. இரண்டு, மலைகளை உடைத்தானது. மூன்று, உயர்ந்த மணிகளை கொண்டிருப்பது. நான்கு, லக்ஷ்மி தேவியை தன்னிடம் தங்க வைத்திருப்பது. ஐந்து, சங்கு தங்குகிற இடமானது. இந்த ஐந்தையும் கொஞ்சம் விளக்கியாக வேண்டும். பார்க்கடல் எப்படி ஐராவத யானையை அப்சர ஸ்திரீக்களை உத்தைஸ்ரவ குதிரையை இந்த மாதிரி எத்தனையோ வஸ்துக்களை வானவர்க்கு கொடுத்ததோ, வாருணி என்கிற சுறாபானத்தை பிறர்க்கும் கொடுத்ததோ, அதுபோல பகவானும் நிறைய தானம் பண்ணுபவர். கலைகள் வேதம் நீதிநூல் என்கிற தர்மசாஸ்திரம் கல்பம் என்கிற வேதாங்கங்களிலே ஒன்று, நிருக்தம் என்று வேதாங்களிலே இன்னொன்று, அதைத்தான் இங்கே சொற்பொருள் என்று எத்தனையோ பகவான் அருளியிருக்கிறார். பால் சமுத்திரம் போல நிறைய அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார் நமக்கு. வானவர்களுக்கும் இவற்றை எல்லாம் கொடுத்திருக்கிறார். மேலும் திருப்பாவையிலே ஈரிரண்டு மால் வரை தோள் என்று ஆண்டாள் அருளி செய்தது போலே நீண்ட மலைகள் சமுத்திரத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறதா என்ன, இவருக்கும் தான் இருக்கிறது. பகவானுக்கும் நீண்ட மலைகள் ஒன்றில்லை இரண்டில்லை நாலு பெரிய மலைகள் தோள்கள் என்கிற வடிவிலே மலைகள் இருக்கின்றன பெருமாளுக்கு. கடலுக்குள்ளே மலைகள் நிறைய இருப்பது, மைனாகம் முதலியவை இருப்பது பிரசித்தம். அடுத்ததாக கௌஸ்துபம் என்கிற மாமணி இவரிடம் இருக்கிறது வட்சத்திலே. மலர்மகள் என்கிற மங்கையையும் மார்பிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் இவர். இவ்விரண்டுமே சமுத்திரத்திலிருந்துதான் இவருக்கு கிடைத்தன. கௌஸ்துபமும் சமுத்திரஜம், லக்ஷ்மியும் சமுத்திரஜா. அவர் அவற்றை சமுத்திரத்திடமிருந்து பெற்றுக்கொண்ட பிற்பாடு கூட மாமணியும் மலர்மேல் மங்கையும் தங்குகிறவார் கடல் என்கிறார் கல்யன். அவர் பெற்றுக்கொண்ட பிறகு சமுத்திரத்திலே இருக்குமோ என்றால், மகிமை பொருந்திய பல ரத்தனங்கள் அந்த சமுத்திரத்திலே இருப்பதாலும், லக்ஷ்மியும் விஷ்ணுவும் பால் சமுத்திரத்திலே இன்றைக்கு கூட வசிப்பதாலும், மாமணியும் மலர்மேல் மங்கையும் தங்குகிற பார்க்கடல் என்று சொன்னது சரியாயிற்று. கடலிலே எத்தனையோ சங்குகள் தங்கும், சங்கு பூச்சி சங்குகளை உற்பத்தி பண்ணும். பகவானிடம் கையிலே பாஞ்சஜன்யம் என்கிற சங்கம் இருக்கிறது. இத்தனை காரணங்களாலே அலைகடல் போன்றவர் இவர். இப்படி அலைகடல் போன்று இருக்கிறாரே இவர் யார் என்று கேட்டால், அவரே பதில் சொல்லுகிறாராம், அஷ்டபுஜகரத்தேன் என்று. அஷ்டபுஜ கரம் என்கிற திவ்ய தேசத்துக்காரர் காஞ்சி க்ஷேத்திரத்திலே. இந்த ஸ்லோகத்திலே சொன்ன ஐந்து ஒப்புமைகளிலே முதலாவதாக இந்த மும்மணி கோவை பாசுரத்திலே இந்த பெரிய திருமொழி பாசுரத்திலே முதலாவதாக வன்மை கூறப்பட்டிருப்பதாலே மும்மணி கோவையிலும் இந்த சாதிருஷ்யத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். திருவாய்மொழியிலேயும் இந்த வன்மை என்பதை பற்றி அதிகமாக விளக்கியதுண்டு. கொள்ளும் பயனில்லை குப்பை கிளர்ந்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்து நும் வாய்மை இழக்கும் புலவீர்கள் சொன்னால் விரோதம் இது என்கிற திருவாய்மொழியிலே. கொள்ள குறைவிலம் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினே. இதிலே மனிதர்களை பாடி செல்வம் சேர்க்கிறவர்களை இகழ்கிறார். மிக குறைந்த செல்வத்தை சேர்ப்பதற்காக வாய்மையையே இழந்து பொய் சொல்லி பாடுகிறவர்களே புலவர்களே, இனி நரஸ்துதி பண்ண வேண்டாம், பகவானை ஸ்துதிப்பதற்காக நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது அந்த பகவானை பற்றி என்ன சொல்லுகிறார்? கொள்ள குறைவிலம். சமுத்திரத்துக்கும் பகவானுக்கும் இது சாமியம். சமுத்திரத்திலிருந்து சில கட்டங்களிலே பானைகளிலே தீர்த்தை எடுத்ததாலே சமுத்திரத்தில் ஜலம் குறையப் போவதில்லை. அதுபோல இவனும் கொள்ள குறைவிலன் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே என்று உபனிஷத் சொல்லும்படியானவன். வேண்டிற்றெல்லாம் தரும், எப்படி திருப்பார்கடலானது உச்சைஸ்ரவஸ் ஐராவதம் அமிர்தம் முதலியவற்றையெல்லாம் தந்ததோ, அதுபோல இவனும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஐகிக பலங்கள் ஆமுஷ்மிக பலங்கள் எல்லாவற்றையும் தருவான். கோதில் குற்றம் எதுவும் இல்லாதவன் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை என்று பகவானை சமுத்திரம் போல சொல்லியிருக்கிறார். இதுவரை ஏழு ஒப்புமைகளை ஆழ்வார் ஆச்சாரிய சூக்திகளிலே புரிந்து கொண்டோம். எட்டாவது மணிகளுடைய இருப்பிடம் ரத்தன ஆகரம் என்பது. இதை பற்றி நாம் நிறைய பேசப்போவதில்லை. பகவானை மணிவண்ணன் என்று சொல்வது மட்டுமின்றி மணிகளின் இருப்பிடம் என்று இந்த வரியிலே பன்மணியன்ன சீர்கணம் சேர்ந்த என்கிறார். மணிகள் போல பெருமாளுடைய திருகுணங்கள், அந்த குணங்களுக்கெல்லாம் குணானாமாகரோ மகான் என்று சொன்னபடி இருப்பிடமானவர் பகவான். குணங்களை மணிகளாக சொல்வது பற்றி எத்தனையோ கிரந்தங்களிலே, ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே, திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே நிறைய பார்க்க போகிறோம். இப்பொழுது கடைசியாக ஒன்பதாவது ஒப்புமை அழகு என்பதற்கு வருவோம். வாழியரோ இவர் வண்ணமெண்ணில் மா கடல் போன்றுளர் கையில் வெய்ய ஆழியொன்றேந்தி போர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என்கிறது பெரிய திருமொழி. இவர் என்று சொன்னது பகவானை. வண்ணம் என்றால் நிறம் என்று அர்த்தம் இருப்பது போல ஸ்வபாவம் என்றும் அர்த்தம் உண்டு. இவர் வண்ணம் எண்ணில் மா கடல் போன்றுளர். பகவான் பெரிய சமுத்திரம் போல இருக்கிறார் தன்னுடைய சுபாவத்தாலே. கையிலே சங்கு சக்கரம் ஏந்தி அழகாக இருக்கிறார். அச்சோ ஒருவர் அழகியவா, அச்சோ என்று ஐயோ என்று ஆச்சரியப்படும்படியான அழகு. இந்த பாசுரத்திலே கடலுக்கும் பகவானுக்கும் அளவில் பெரிதாயிருப்பது அழகு, மற்ற சுபாவங்கள் என்று மூன்று சாதிருஷ்யங்களை அருளியிருக்கிறார். இதுவரை கடலுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிற ஒன்பது ஒப்புமைகளுக்கும் ஆழ்வாராச்சாரிய சூக்திகள் இருப்பதை கேட்டோம். இருந்தாலும் இந்த ஒன்பது ஒப்புமைகளிலே எல்லாவற்றையும் இந்த வரியிலே விவட்சிக்க வேண்டியதில்லை. இந்த மும்மணிக்கோவை பிரபந்தத்திலே மற்ற வரிகளிலே எந்தெந்த குணங்களை பகவானுக்கு கூறியிருக்கிறாரோ, அவற்றுள் எவ்வவை பார்க்கடலுக்கு ஒப்பானவையோ அவற்றை மட்டும் இங்கு ஸ்வீகரித்தால் போதும், பிரகரணத்துக்கு அவசியமான சாதிருஷ்யங்கள் மட்டும் போதும். இதற்காக இதுவரை நாம் கேட்ட ஒன்பதிலே, அதாவது அளவிலே பெருமை, இனிமை, உதவுகிற சீலம், ஆழம், அவகாகிக்கத்தக்கமை, குளிர்ச்சி, வள்ளல் தன்மை, ரத்தனங்களுக்கு இருப்பிடம் ஆனமை, அழகு என்கிற ஒன்பதிலே எவ்வவை மும்மணிக்கோவையிலே ஸ்பஷ்டமாகவோ சூச்சகமாகவோ சொல்லப்பட்டுள்ளன என்று இப்போது பார்த்து அதனால் கிடைக்கும் சாதிருஷ்யங்களை மட்டும் இப்போது ஏற்றுக்கொள்ளலாம். மும்மணிக்கோவையிலே அந்தமில முத ஆழியாய் நெற்றி என்கையிலே அந்தமில் என்ற பதம் இருப்பதாலும், சீர்கணம் சேர்ந்த சீலம் எல்லை இலை என்கையிலே எல்லை இலை என்ற பதம் இருப்பதாலும், மிக பெரிய அளவு அதை இவ்வரிகளிலேயே வெளிப்படையாக கூறியிருப்பதாலே இது அவசியமாக கிராஹ்யம், கிரகிக்கத்தக்கது, சுவீகரித்தாக வேண்டும். இதற்கு முன்பொரு பாசுரத்திலே இழிவாரிழிகவென்று இன்னமுத கடலாகி நின்ற என்ற வரியிலே இன் என்ற பதத்தாலே இனிமையை கடலுக்கும் பகவானுக்குமாக சேர்த்து பாடியிருப்பதாலே இனிமை என்கிற ஒப்புமையை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். பின்பொரு பாசுரத்திலே வாரணமழைக்க வந்த காரணமே என்ற வரியிலே அவன் உபகாரசீலன் என்று சொல்லி இருப்பதாலே மூன்றாவது ஒப்புமையையும் நாம் மும்மணி கோவிலே ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இதற்கு முன் பாசுரத்திலே மழை பொழிவார் என்று அருளியிருப்பதாலே தாப சமணத்தை சொல்லி இருப்பதாலே அதையும் சேர்ப்போம். பின்பொரு வரியிலே கற்பகம் நீயே நற்பதம் தருதலின் என்று அருளப் போகிறார். அதிலே வள்ளல் குணத்தை பாராட்டப் போகிறார். பெருமாளை கற்பக விருட்சத்துக்கு சமமாக கூறப் போகிறார். அவர் மோட்சப்பிரதராக இருப்பதாலே என்று அதற்கு காரணம் சொல்லப் போகிறார். ஆகையாலே சமுத்திரத்தோடு ஒப்புமை சொல்லும் பொழுது இந்த வள்ளல் தன்மையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இம்மணி கோவையுடனேற்கின்றார் எந்த மும்மணி கோவை மொழி என்று இதற்கு முந்தைய பாசுரத்திலும் இரண்டாம் பாசுரத்திலும், பன்மணி என்ன என்று இந்த பாசுரத்திலும், மணிவரையந்தனின் திருவுருவில் என்று முதல் பாசுரத்திலும், இப்படி அடிக்கடி மும்மணி கோவையிலே மணிகளை பற்றி பேசுவதாலே ரத்னாகரம் ஆனவர் பெருமாள் என்ற ஒப்புமை நிச்சயமாக இங்கே விவக்ஷிதம். கடைசியாக அணியமராகத்து முதலிய இடங்களிலே பகவானுடைய அழகை வர்ணிக்கிறபடியாலும் அந்த அழகின் காரணமாக தேசிக நாயகி விலங்காமயல் பெற்றனமே என்று மோகித்து போனதை வர்ணிப்பதாலும் சௌந்தரியம் என்கிற ஒப்புமையும் கடலுக்கும் பகவானுக்கும் பொதுவாக இருக்கிற இயல்பும் விவக்ஷிதமே. அதையும் இங்கே கருதியிருக்கிறார் சுவாமி தேசிகன். இவ்வாறாக ஒன்பதிலே ஏழு எட்டு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய சாதிருஷ்யங்கள் ஆதலாலே இவை எல்லாவற்றையுமே வியாக்கியாதாக்கள் விளக்கியிருக்கிறார்கள். இதுவரை அமுதவாழியாயினிற்றி பார்க்கல் தன்னில் பன்மணியன்ன என்ற வரியினுடைய அர்த்த விசேஷங்களை கேட்டு அனுபவித்தோம். அடுத்த வாரம் பன்மணியன்ன சீர்கணம் சேர்ந்த சீலம் எல்லையிலை என்ற வரியினுடைய நுண்பொருள்களை கேட்டு மகிழப் போகிறோம். தூப்புல் திருவேங்கடையான் திருவடிகளே சரணம்